ஹேய் பொம்பளையெல்லாம் பத்தி பெட்டி ஆம்பளையெல்லாம் பத்தி குச்சி ஒரசின பத்தி எரியுமடி நான் ஒரசி பார்க்கவா கிட்டவாடி பொம்பளையெல்லாம் பத்தி பெட்டி ஆம்பளையெல்லாம் பத்தி குச்சி ஒரசின பத்தி எரியுமடி நான் ஒரசி பார்க்கவா கிட்டபாடி ஐலா